ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರಾಮ್ಯತ್ಪನ್ನಗವಕ್ತ್ರಕೋಟರಮರುನ್ನುನ್ನೋರ್ಮಿ ಸಂಘಟ್ಟನಾ ಜಾಟಿತ್ಯೋರ್ಧ್ವವಿಸಾರಿ ದುಗ್ಧಕಣಿಕಾ ನಿಷ್ಪನ್ನ ಪುಷ್ಪಾಂಜಲಿಃ ಸಿಂಧುರ್ಮಂಥವಸುಂಧರಾ ಭೃದುದಯಧುಂಧುಂಧ್ವನಿಚ್ಛದ್ಮನಾ ಸ್ತುತ್ವಾ ಮಾಧವಮದ್ಭುತಾಮಲಭತತ್ವಮಂಬಕನ್ಯಾಮಣಿಂ. ஸ்லோகங்கள் கொஞ்சம் நிபிடமாக, நிபிடம்னா அதாவது நடுவுல ஒரு சாயை கூட விழாத அளவுக்கு நிபிடமான கனிஷ்டமாக இருக்கு. எப்படி ஒரு நல்ல ஒரு காட்டுல அடர்ந்த மரங்கள் இருந்தா கீழே ஒரு வெயில் ஒரு கீற்று கூட கீழே விழாதோ, அந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல சப்தங்களை பிரயோகம் பண்றதுக்கு நிபிடதா அப்படின்னு சொல்லுவான். ஷ்ராமியப்பன்னகவக்த்ரகோட்டரமருன்னுன்னோர்மிசங்கட்டனாசாடித்யோர்த்வவிசாரிதுக்தகணிகாநிஷ்பன்னபுஷ்பாஞ்சலி. அப்படி வரையில் ஒரே பதம். அப்புறம் சிந்துஹு ஒரு பதம். மந்த வசுந்தராபிருதுதயதுந்துந்த்வனிச்சத்மனா அதுவரையில் ஒரு பதம். ஸ்துத்வா மாதவம் அத்புதாம் அலபத துவாம் அம்ப கன்யாமணிம் அதெல்லாம் பதம் பதங்கள். ஸ்லோகம் வந்து எவ்வளவு அழகா ஒரு கன்னியாமணிய, கன்னியாமணினா கன்யா சிரேஷ்டையான அந்த லக்ஷ்மியை சமுத்திரராஜன் பெற்றான், ஒரு கன்யா ரத்னத்தை கன்னியாமணியை பெற்றான் அப்படின்றதாக சொல்றார். அது எப்படின்னா ஷ்ராம்யத்து அம்ப, அம்பன்னு முதல்ல பதம் வச்சுக்கோங்கோ அது சம்போதனத்துக்கு. சுத்வா மாதவம் அத்புதா மலபத துவாம் அம்ப அப்படின்னு அம்ப அப்படின்ற பதத்தை எடுத்துக்கோங்கோ. எவ்வளவு சிரமப்பட்டு அந்த காரியங்கள்லாம் நடந்தது, கடைசியில என்ன நல்ல பலனானது கிடைச்சது அப்படின்னா ஷ்ராம்யத்து, ஆனா ரொம்ப களைப்பாக இருக்கிற சிரமஹான்னு சொல்றோம் இல்லையோ, சிரமஹா ஷ்ராம்யத்து. ஷ்ராம்யத்து என்னது அப்படின்னா பன்னக வக்திர கோட்டர, பன்னக வக்திர ஷ்ராம்யத்தை வந்து பன்னகத்துல சேர்த்துக்கோங்க. அதாவது களைப்படைகிற அடிக்கடி சோர்ந்து போகிற பாம்புகள், பாம்பு அவ்வளவு பெரிய பாம்பு கட்டியிருக்காரு தவிர வாசிக்கிய, அது பாவம் ரொம்ப சிரமப்படுறது இந்த சமுத்திர மந்தன சமயத்துல. வெறும் கயிறு கட்டினாக்கா கவலை இல்லை, வெறும் கயிறு கட்டினா அதுக்கு ஒன்னும் தெரியாது, ஒரு பாம்பை கட்டினா அதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் மந்திர பர்வதத்தோட அதுவும் கட்டி கடைஞ்சாக்க. அதனால ஷ்ராமிய பன்னக அது வந்து வாயை அப்படி திறக்கிறது, டயர்ட்ல வந்து எல்லாரும் ஆனும் பாருங்க அந்த மாதிரி வாயை திறக்கிறது. அதுக்கு வக்திர கோட்டரம், வக்திர அதனுடைய வாய் இருக்கு இல்லையா, அந்த வக்திர கோட்டரம், அந்த வக்திரமே வந்து ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. அந்த கோட்டர மருநுண்ணோர்மி, மருத்துன காற்று, அதுல இருந்து வெளிவர காற்று, அந்த காற்றுனால தள்ளப்பட்ட உந்தப்பட்ட நுண்ணன்றதுக்கு அர்த்தம் உந்தப்பட்டன்னு அர்த்தம். ரொம்ப அழகான பதம் நோதனம்னு கிரிய, நோதனம்னு கிரிய அதுக்கு மேல தப்பிரத்தியாந்த மனசுதான் நுண்ணம் அப்படின்றதாக. மருநுண்ண அந்த காற்றினால் உந்தப்பட்ட ஊர்மி சங்கட்டனா அந்த அலைகள்லாம் இருக்கே அது ஒன்னோட ஒன்னு அப்படி உராயிருது அலைகள்லாம் வந்து எதனால தள் அது வந்து அதனால உந்தப்பட்ட அலைகள். அந்த ஊர்மின்ற சப்தத்துக்கு அலைகள்னு அர்த்தம், ஷடூர்மின்னு சொல்றோம் பாருங்க, ஆறு விதமான ஊர்மிகள் அப்படின்னு சொல்றோம். ஆறு விதமான ஊர்மின்னா அலைகள் நம்ம சம்சாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஊர்மின்னா வஸ்துதா அலைகளே, சங்கட்டனா அது ஒன்னோட ஒன்னு உராய்வதால் ஜாதித்யூர்த்வவிசாரி உடனே என்ன அர்த்தம்னா உராஞ்ச உடனே ஒரு சர்ன்னு ஒரு ஜலமானது ஒரு திவலைகள்லாம் சேர்ந்து அப்படி மேல வரையில் போறது, நிறைய ஜலங்கள்லாம் அப்படியே பேர ஒன்னோட ஒண்ணு இடிக்கிறதுல அவ்வளவு வேகமா இடிக்கிறதுல மேல வரையில் ஒரு ஜலத்தினுடைய பிந்துக்கள்லாம் தெரிக்கிறது. அது எப்படிதான் இருக்குன்னா அதனால அந்த விசாரி துக்த கணிக்கா ஊர்த்வ ஜாடித்தி, உன்னோட ஒண்ணு உரையறத்தால உடனே ஜாடித்தின்றதுக்கு இந்த இடத்துல வந்து உடனே நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி மேல மேல போயிருக்கு. ஜலமெல்லாம் அங்கேருந்து திவல திவலையா திவல திவலையா அப்படியே கீழே உயர்த்து. இத பார்த்தா எப்படா இருக்குன்னா, ஊர்த்வ விசாரி வேகமாக ஊர்த்வம் மேல் பிரதேசத்தில் விசாரி இங்கும் அங்கும் பரவி துக்த கணிக்கா துக்தத்தினுடைய பாலினுடைய ஒரு கணிக்கைகள் திவலைகள் போன்று தெரியறது. அந்த கணிக்கா நிஷ்பன்ன, அதனால என்னடா ஆச்சுன்னா நிஷ்பன்ன புஷ்பாஞ்சலி, ஒரு புஷ்பாஞ்சலிய சமர்ப்பிச்ச மாதிரி இருக்கு. துக்த கணிக்கா நிஷ்பன்ன புஷ்பாஞ்சலி, அந்த புஷ்பவுடைய அந்த புஷ்பாஞ்சலியை உடைய அந்த சிந்துகு சமுத்திரம் இருக்கானே, சமுத்திரராஜன் இருக்கானே, அவன் சிந்துகுன்ற இதுவரையில் ஒரு பதமா சொல்லிட்டு நிஷ்பன்ன புஷ்பாஞ்சலி சிந்துகு, அதனால் நிறைவேற்றப்பட்ட புஷ்பாஞ்சலியை உடையவனான சிந்து, அதாவது சமுத்திரராஜன் லக்ஷ்மிய வரவேற்கிறதுக்கு புஷ்பாஞ்சலிய புஷ்பத்தாவுடைய மேல தூவினா மாதிரியாக இருக்குன்னு அர்த்தம். புஷ்பாஞ்சலி சிந்து மந்த வசுந்தரா பிரதுதய துந்துன்துவனிச்சத்மனா, அதாவது அந்த சிந்து சமுத்திரம் இருக்கான சமுத்திரராஜன் மந்த மத்த மத்தாக இருக்கக்கூடிய வசுந்தராபர்த்து, அந்த மலை இருக்கே வாசுக்கியின் அந்த மலை மந்திர மலை இருக்கே, அந்த மந்த அவனா மத்தாக இருக்கக்கூடிய அந்த மலை இருக்கே வசுந்தரான பூமி, பூமி பிரித்து பூ பிரித்துனா மலை, மந்த வசுந்தராபர்த்து உதயத்து அந்த மலையிலிருந்து கிளம்புற, ஏன்னா இவ்வளவு பெரிய அந்த ஜலம் அங்கங்க அலைகளால என்ன ஆகுதுன்னா வசுந்தராபிரத்து உதயத்து துந்துன், இந்த ஜலம் அங்க போய் மோதத்தால உடனே அங்க ஒரு சப்தம் உண்டாருது. உதயத்துன்றது அந்த உதிக்கின்ற, அதனால் வெளியில கிளம்பி வர துந்துன்ற சப்தம், துந்துன் துவனி வெளிக்கிளம்புகிறது எதுனா அந்த துவனி, உதய துந்துன் துவனி சத்மனா அந்த வியாஜத்தில், அந்த அதை ஒரு காரணமாக கொண்டு அதுதான் மாதவ ஸ்தோத்திரம் மாதிரின்னு அர்த்தம். பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு துவனி வருதுன்னு, மாதவம் ஸ்துத்வால், அதாவது சமுத்திரராஜன் தானே புஷ்பாஞ்சலி பண்ணான் அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். மாதவம் ஸ்துத்வா அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி, துவாம் அத்புதாம் அத்புதாம் கன்னியாமணி மரபத்த, உன்னை அற்புதம் அதாவது உன்னை நீயாகிற ஒரு அற்புதமான கன்னியாமணியை, சிரேஷ்டமான ஒரு கன்னிக்கை கன்னிக்கையின் அர்த்தம், அலபத அடைந்தான். சோ அது வந்து லக்ஷ்மி அடையறது ஒன்றும் சுலபம் இல்லை, அதுக்கு அவன் எவ்வளோ ஒரு சிரமப்பட்டிருக்கான், பூர்த்தியா கடைய வச்சிருக்கா, தன்னையே கடைஞ்சிருக்கா, அதுல சிராமிய பன்னக வத்திர கோட்டரம் அதனுடைய முகமாகிற ஒரு பெரிய கொகை மாதிரி இருக்கிற, அது ஒரு கோட்டரம்ன்ற சப்தத்துக்கு ஒரு ஹோல்னு அர்த்தம். சாதாரணமா அந்த மலை மரங்கள்ல எல்லாம் என்ன பண்ணும், பக்ஷிகள்லாம் வசிக்குமே, அதுக்கு கோட்டரம்னு சொல்லுவா அந்த இடத்துல. இது ஒரு ஒரு பெரிய கொகை மாதிரி தான் இருக்குது. அது அப்படிப்பட்ட அந்த பாம்பனுடைய வாய், சிறந்த வாயாகிற பன்னக, பன்னகன்ன பாம்பு, வக்ரம் முகமாகிற கோட்டரம், அதுல இருந்து வெளியில வர காத்து, அது சிரமத்தினால ஹா ஹான்றது அந்த காத்து இருக்கே, அந்த காத்துனாலதான் இந்த சமுத்திரத்துல கஷீர சமுத்திரத்துல அலையே உண்டார். அந்த அலை என்னடனா இங்க வந்து அங்க வந்து கடைசியில ஒன்னோட ஒண்ணு மோதுற அளவுக்கு வருது. அந்த சங்கட்டனா ஜாட்டி உடனே என்ன ஆகுதுன்னா உடனே சர்ன்னு வெளியில ஒரு பெரிய ஜலம், ஜலம் அப்படியே ஒரு ஒரு ஒரு 40 அடி ஒசரத்துக்கு அப்படியே எழும்பர், 40 அடி 50 அடி 100 அடி எவ்வளவு வேணா அந்தந்த சமயத்துல ஏற்படுறாரு. அதனால என்ன ஆச்சுன்னா உடனே தெரிக்கிற மேல தெரிக்கிற துக்த கணிக்கா பாலினுடைய சிதறல் இருக்கே, அதனாலேயே நிஷ்பன்ன புஷ்பாஞ்சலி, அதனாலேயே செய்து வைக்கப்பட்ட நிஷ்பன்ன நிர்வர்த்தித அது தானாகவே ஆயிடுத்து நடத்த, ஒரு புஷ்பாஞ்சலி அவன் பண்ண மாதிரி ஆச்சு. அந்த நிஷ்பன்ன கணிக்கா நிஷ்பன் கணிக்கையா நிஷ்பன்னா புஷ்பாஞ்சலி எஸ்ய, எந்த ஒரு சமுத்திரராஜனுடைய புஷ்பாஞ்சலியானது செய்யப்பட்டது போல் தோன்றியதோ அப்படிப்பட்ட அந்த சமுத்திரராஜன் மந்தவசுந்தராபிரதுதய துந்துந்துனிச்சத்மனா, மந்திர பர்வத்தம் மந்திர பர்வத்தம் அதான் அதுவே மத்தாக இருக்கக்கூடிய மந்திர பர்வத்தம் மந்த வசுந்தராபிரத்து உதயத்து, அதிலிருந்து உண்டாகிற துந்துன்னு துவனி, அந்த துவனியினுடைய வியாஜத்தினால், வசுதா துவனி இல்லது இவன் பண்ற ஸ்தோத்திரம்னு அர்த்தம், துவனி சத்மனா ஸ்துத்வா மாதவம் அத்புதாம் அலபத துவாம் அம்ப கன்யாமணி உன்னை, அதாவது ஒரு துவாம் கன்யாமணி அம்ப சஹா அலபத, என்ன ஆச்சரியம், அவனுடைய பூஜா பலன் அவனுக்கு கிடைச்சது லக்ஷ்மி கிடைச்சா, அத மாதிரி எங்களுடைய பூஜா பலன் எங்களுக்கு லக்ஷ்மி கிடைக்கணும் அப்படின்றதாக இது இது போய் எங்க வெங்கியமாக முடியும். இந்த மாதிரி பூஜை பண்ணான் அவன், என்ன பண்ணான், புஷ்பாஞ்சலி பண்ணான், ஸ்தோத்திரம் பண்ணான், இந்த ஸ்தோத்திரம் பண்ணி லக்ஷ்மியை அடைந்தான், பொண்ணா பெண்ணாக அடைந்தான் அப்படின்னு. ரொம்ப அழகான ஸ்லோகம், மறுபடியும் ஒரு தடவை வாசிச்சுடுறேன், ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். சிந்துர்மந்தவசுந்தராபிருதுதயத்துந்துந்த்வனிச்சத்மனாஸ்துத்வா மாதவம் அத்புதாமலபதத்வம் அம்ப கன்யாமணி. அன்மை எப்படி சொல்லணும், அம்ப ஸ்ராமியத்பன்னக வக்ரகோட்டர மருண்ணுன்னோர் மிசங்கட்டனா ஜாதித்யோர்த்வ விசாரி துக்த கணிகா நிஷ்பன்ன புஷ்பாஞ்சலிஹி. அது யாரு, சிந்துஹு மந்தவசுந்தரா பிரதுதய துந்துந்த்வனிச்சத்மனா என்ற வியாஜத்தினால் மாதவம் ஸ்துத்வா, மாதவனை ஸ்தோத்திரம் பண்ணி, துவா பிரத்யாந்தமான அவ்யயம், ஸ்துத்வா என உபசர்க்கம் வரல, உபசர்க்கம் வந்துனா என்ன ஆகும்னா பிரஸ்துத்தியன்னு ஆயிடும், உபஸ்துத்தியன்னு ஆயிடும், லெப்ரத்தியம் வந்துடும். இப்ப ஸ்துத்வான்னு இருக்கு, ஏன்னா உபசர்க்கம் எதுவும் இல்ல. ஸ்துத்வா துவாம் அத்புதாம் கன்யாமணி அலபதன்றதாக அன்வயம் சொல்லணும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். இதுலயும் அதே மாதிரிதான் சொல்ல போறார், அதே மாதிரி ஒரு விஷயத்தான் சொல்ல போறார். சமுத்திரத்துல ஏற்பட்ட அந்த சமுத்திரத்தை கடைஞ்சதுனால ஏற்படுற விசேஷங்களை பத்தி சொல்ல போறேன். சிந்து க்ரோடஸ்தபுடவிலுடன் மந்த லப்தாவதாரைர் துந்துங்காரை ஸ்வதுதயமஹே துந்துபி ஸ்ரீமதி ஸ்ரீஹி பிராஞ்சோ ஜஞ்சா நிலபட்டு நடோன்னாட்டித ப்ரௌடவீச்சீவல்லி ஹல்லி சகமலகயம் அந்தருள்ளீட ஹரிஷா. இதே மாதிரியே எல்லா ஸ்லோகங்களும் இருக்கும்னு சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சுலபமான ஸ்லோகங்கள்லாம் வரும், நீங்க எதுவும் பயப்படவே பயப்படாதீங்க. என்ன இதெல்லாம் அழகு, உள்ள வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு அழக புகுத்தி இருக்காருன்றதுனால கஷ்டமா இருந்தா கூட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். எப்படி ரொம்ப கூரமான ஆத்துக்காரா இருந்தா கூட கரெக்டா எல்லாத்தையும் காரியங்களை அவருடைய கர்த்தவியத்தெல்லாம் கரெக்டா பண்ணாருன்னா ஆம்டியா ஒண்ணு சொல்லுவாங்க, அவர் கொஞ்சம் அப்படிதான், ஆனா ஒன்னும் ரொம்ப சாதுவான அப்படின்னு சொல்லிடுவான். வெளியில பாக்குறதுக்கு தான் அப்படி அப்படி, அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் வெளியில பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்குமே தவிர உள்ள அழகு இருக்கிறதுனால ஸ்லோகங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். யாரும் ஏதோ லக்ஷ்மி சரஸ்வதி ஸ்லோகம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை, அதுதான் இதனுடைய விசேஷமே. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். சிந்து க்ரோடஸ்தபுட விலுடன் மந்த லப்தாவதாரை துந்துங்காரை ஸ்துதுதயமஹே துந்துபி ஸ்ரீமதி ஸ்ரீஹி பிராஞ்சோ ஜஞ்சா நிலபட்டு நடோன்னாட்டித ப்ரௌடவீச்சி வல்லி ஹல்லி சகமலகயன் அந்தருள்ளீட ஹரிஷாஹாம். நியாயமா ஒரே மூச்சுல ரெண்டு ரெண்டு பாதங்களை சொல்லணும், அதான் மாதிரி சொல்ல முடியல சமயத்துல. ஆனா இந்த இடத்துல சொல்லணும்னு அவசியமும் இல்லை, ஏன்னா பின்னாடி இருக்கிற ரெண்டு லைன்ல ப்ரௌட வீச்சீவல்லின்னு சமாசம் வந்திருக்கு. எப்ப பின்னாடி சமாசம் வந்து அது ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லணும்ன்ற நிர்பந்தம் இருக்கோ, அப்ப மின் ரெண்டு பாதத்தையும் ஒன்னா சொல்லணும்ன்ற நிர்பந்தம் இருக்கு. அது மாதிரி அது என்னுடைய ஒரு பத்தி சொல்ற பத்தி, அது நடுவில் நிறுத்தக்கூடாது அப்படின்னுட்டு. ஏன்னா ப்ரௌட வீச்சி வல்லின்னு சொல்றது இல்லை, ப்ரௌட வீச்சீவல்லி அல்லின்னா சமஸ்த பதம். எப்போ அங்க யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக முதல் மின்ன ஒரு ஸ்லோகத்துல மின்பாதம் ரெண்டும் சமஸ்த பதமா இருந்தது, அப்ப பின்பாதத்தையும் நம்ம சேர்த்து சொல்லணும்னு சொன்னோம், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லணும்னு கேப் விடாம. அந்த மாதிரி சொல்ல முடியறது இல்லை, அதனால சமயத்துல மூச்சு விட்டுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப இருந்து 10 வருஷம் முன்ன இந்த இதே லக்ஷ்மி சாஸ்திரத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதுல அப்படின் ஒரே மூச்சுல இந்த ரெண்டு ஹோல் ஸ்லோகம் கூட சில சமயத்துல சொல்லியிருக்கேன், நான் பாக்கலாம். அது பெருமையான்னு கேட்காதீங்கோ, அது வந்து நிர்பந்தம்ன்றதுதான் உண்மை. சிந்து க்ரோடஸ்தபுடவிலுடன் மந்தலப்தாவதாரைஹி, ஒரு பதம், துந்துங்காரைஹி த்வதுதயமஹே துந்துபி ஸ்ரீமதி ஸ்ரீஹி பிராஞ்சஹ ஜஞ்சா நிலபட்டு நடோன்னாட்டித ப்ரௌடவீச்சீவல்லி ஹல்லி சகமலகயன் அந்தஹ உள்ளீட ஹர்ஷாஹ என்று பதச்சேதம். அதாவது பிராஞ்சஹா ஜஞ்சா நிலபட்டு நடோன்னாட்டித ப்ரௌடவீச்சீவல்லி ஹல்லி சகமலகயன் சகம் அது ஒரு பதம், சாரி வள்ளி சகம். அலகயன் அப்படின்றதாக ஒரு தனி பதம், அது அலகயன் அப்படின்றது அகலயன் இருக்கணும். சகம் அகலயன் அலகயன் இல்ல, சகம் அகலயன் அகலயன் பதம். ஏன்னா அலகையன் பதமே இல்லைன்னு பாக்குறேன், அகலயன் அது நான் தவறி போய் படிச்சுட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு தடவை பதச்சேதம் பண்றேன். சிந்து குரோடஸ்தபுடவிலுடன் மந்தலப்தாவதாரைஹி துந்துங்காரைஹி தொதுதயமகே துந்துபி ஸ்ரீமதி ஸ்ரீஹி பிராஞ்சா ஜஞ்சாநிலப்பட்டு நடோன்னாட்டித பிரௌடவீச்சீவல்லி ஹல்லீசகம் அகலயன் அந்த உள்ளீட ஹரிஷாஹ என்று பதம், பதச்சேதம். இப்ப முதல்ல ஒரு ஒரு பதமா எடுத்து படிக்கலாம். சிந்து குரோடஸ்தபுடவிலுடத்து மந்த லப்த அவதாரைஹி, சிந்துன சமுத்திரம் ஏற்கனவே வந்திருக்கு நிறைய சமயம். குரோடபாகம் அப்படின்னாக்க அதனுடைய மத்திய பாகம், அந்த மத்திய பாகத்துக்கு குரோடன்ற சப்தத்தினால சொல்ற. சிந்து குரோட ஸ்தபுட, ஸ்தபுட அப்படின்னாக்க அந்த அது நடுவுல அந்த சமுதிரத்து நடுவுல அப்படி சுழல்கின்றன்னு அர்த்தம். எப்படி சுழல்றதுன்னா ஸ்தபுட விலுடத்து, விலுடத்துன்னு சுழல்கிறது. ஸ்தபுடம் யதா ததா விலுடத்து அப்படின்னாக்க இப்படியும் அப்படியுமாக உருளுகின்ற மந்தர பருவத்தினுடைய மந்தர பருவத்திலிருந்து லப்தாவதாரைஹி தோன்றின அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து லப்தம் பெறப்பட்ட அவதாரத்தை உடைய அப்படின்னு அர்த்தம்னா உண்டான அர்த்தம். சிந்துனுடைய சமுத்திரத்தினுடைய மத்திய பாகத்துல சபுட விலுடத்து இப்படியும் அப்படியும் சுழல்வதால் மந்தர பருவத்திலிருந்து ஏற்பட்ட உண்டான லப்தாவதாரைஹி, அது எது அது? துன் தும் காரைஹி, தும் தும் என்ற ஒரு ஒலிகளினால் சவுண்டினால் தொதுதயமகே உன்னுடைய அவதார உற்சவமானது. தொதுதய சதி சப்தம் யூஸ் பண்ண போற, தொதுதயம் உன்னுடைய அவதாரம், தொத்து உன்னுடைய தொத்து அப்படின்னு வருதுன்னா அந்த யுஷ்மத் சப்தத்தினுடைய பாவம் அது, தொத்து அப்படின்னு வரும். தொதுதயன்னு ஆயிடும். தொத்து புஸ்தகம், தவ புஸ்தகம்னு சொல்லலாம், தொத் புஸ்தகம்னு சொல்லலாம். இந்த தவ உதயன்றது தொதுதயன்னு சொல்லியிருக்க சமாசம் வந்து தவ உதயா தொதுதயா. தொதுதய மகா, மகான உற்சவம். தொதுதய மகே உன்னுடைய உற்சவமா உன்னுடைய அவதாரமாகிற உற்சவத்தை துந்துவி ஸ்ரீமதி ஸ்ரீஹி, அதாவது இந்த துந்துங்காரைஹி இந்த துந்துன்ற சப்தங்களால் உன்னுடைய உற்சவத்தை துந்துவின்ற வாத்தியத்தினுடைய சோபை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சோபையை அந்த உண்டானதாக இருக்கும் அளவில், அதாவது உன்னுடைய உற்சவமானது ரொம்ப களை கட்டும் சமயத்தில், துந்துபி வாத்தியத்தினால் களை கட்டும் சமயத்தில் ஸ்ரீஹி ஓ லக்ஷ்மி தேவியே அந்த உள்ளீட ஹரிஷாக பிராஞ்சா, அந்த மனதிற்குள் உள்ளீட ஹரிஷாக அப்படியே நக்கி சாப்பிடம் போல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை உடையவர்களான பிராஞ்சா பிராச்சீனமான முன்னோர்கள் ஜஞ்சானில பட்டு நட்டோன்னாட்டித பிரௌடவீச்சீவல்லி ஹல்லி சகம் அகலயன், அதாவது ஜஞ்சா நில மருத்து, அதாவது வேகமாக காத்து வருது. ஜஞ்சா மருத்து அப்படின்றது வந்து அவர் பெரிய சைக்ளோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஏற்படுற காத்து, சைக்ளோனால வர மழை காத்துன்னு வச்சுக்கோங்களேன், மழையோட கூடின காத்து. ஜஞ்சா நில பட்டு அது எப்படினா ரொம்ப சாமர்த்தியம் உடையது. எப்படிடா சாமர்த்தியம் உடையதுன்னா பட்டு நட்டோம் நாட்டித்த பிரௌடவீச்சி, அது சாமர்த்தியமாக இருந்து கொண்டு அந்த ஆட்டு விக்கிறது பேரலைகள் எல்லாம் ஒரு கொடி மாதிரி, ஒரு ஒரு அலை ஒரு ஒரு கொடி மாதிரி, அப்படி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியான, பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியாக இருக்கு. பட்டு நட்டோன் நாட்டித்த பிரௌடவீச்சி வல்லி ஹல்லி, அதாவது என்னன்னா பேரலைகள் என்ற ஒரு கொடிகளானது கொடிகளினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மகளிர் ஆடுகின்ற ஒரு கூத்து போன்று. ஏன்னா ஹல்லீசக அப்படின்னா இந்த ஹல்லீசகன்ற சப்தத்துக்கு அந்த நம்ம ஒரு விளையாட்டு இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் எல்லாம் ஆடுவா பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆட்டம் இது. இதுவும் ஒரு விதமான ஆட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டமே இல்லை, அது மாதிரி ஏதோ ஒரு ஆட்டம் அது. அந்த ஆட்டத்தை ஹல்லி சகம் அப்படின்றது அகலயன் உண்டு பண்ணினார்கள், ஏற்பாடு பண்ணினார்கள் அர்த்தம். பிராஞ்சகா மிகவும் சுவை, அதாவது நாட்டிய சாஸ்திரம் தெரிந்தவர்கள், நாட்டியத்தில் ருச்சி உடையவர்கள், சிங்காராதி ரசங்களை பெருக்கிற மாதிரியாக பாட்டு ஓடக்கூடிய பாட்டோட கூடிய ஒரு நாட்டியத்தை ரசிக்க தெரிந்தவர்கள் தன் மனதில் சுவைப்பட ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை எப்படியான கிருஷ்ணருடைய அவதாரத்தின் போது நந்தபயோ ஜெய கண்ணையா லாலுக்கு அப்படின்னு ஒரு தூனானது அங்க பண்ணுவாளோ அந்த மாதிரியாக இவ எல்லாம் சேர்ந்து நிறைய லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுற மாதிரியாக அலைகள் ஆடின. எப்படிப்பட்ட அலைகள்? ஜஞ்சானில பட்டு நட்டோன்னு ஆட்டிட்ட அந்த ஜஞ்சானிலம், அதாவது மழையோட கூடின ஒரு பெரிய காத்து இருக்கே, அந்த காத்து வேகமா அந்த அலைகள் எல்லாம் ஆட்டுறதுனால அந்த அலைகள்லாம் ஆட்டுவிக்கப்பட்ட அந்த அலைகளானவைகள் பேர் அது கொடிகள் மாதிரியாக ஒரு மகளிர் கூத்தை அங்கு அகலையன் ஏற்பாடு பண்ணினார்கள். யாரு? பிராஞ்சகா, முன்னோர்கள் ஏற்பாடு செய்தார்கள். ஓ என்று நினைக்கும்படியாக இருந்தது என்று அர்த்தம். அப்படி கொண்டு முடிக்கணும் அதை. சோ இது அப்படியே நினைச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல என்று நினைப்பது போல் அந்த அலைகளின் நாடக நாட்டியமானது இருந்தது. அலைகள் நர்த்தனம் ஆடின. எப்படிடா எதனால என்னக்க? அது வந்து அந்த ஜஞ்சானிலம் அப்படின்றத ஒரு பெரிய காத்து வந்த அலைகள்லாம் எப்படி பேரலைகள்லாம் அப்படி டான்ஸ் ஆடும், அந்த மாதிரியாக ஒரு டான்ஸ் ஆடினதாக அமைந்தது. எதுக்காக? லக்ஷ்மியினுடைய அந்த அவதார மகோத்சவத்தை கொண்டாடுவதற்காக பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணுகிற ஒரு பெண்களின் கூத்து ஆட்டம் போன்றதாக அது அமைந்திருந்தது. அதாவது அந்த உற்சவத்தை எல்லாரும் கொண்டாடுறா அப்படின்றத சொல்றதுக்கு அந்த அந்த சமுத்திரத்து நடுவுல கூட அலைகள்லாம் சேர்ந்து கொண்டாடுறது, நாட்டியம் ஆடுறது என்ன அப்படின்றதாக வர்ணிக்கிற. சிந்து குரோடஸ்தபுட விலுடன் மந்த லப்தாவதாரைஹி, அது துந்தும் காரைகில சேரும். அவர் அதனால்தான் திருத்தியாய் பக்தி பகுவச்சனம் துந்தும் காரைகி அவதாரைகி, இது விசேஷனம் துந்தும் காரைகி. துது தயமகே துந்துபி ஸ்ரீமதி, துந்துபியினுடைய ஸ்ரீயை தான் பெற்றுக்கொள்ளுவதாக இருந்த அந்த சமயத்தில் அர்த்தம். தொதுதயமகே, உன்னுடைய அவதார மகோத்சவமானது துந்துபி என்ற வாத்திய விசேஷத்தால் எப்படி ஒரு கலை கட்டுமோ அந்த மாதிரி களை கட்டிய சமயத்தில் ஹே ஸ்ரீஹி பிராஞ்சகா, பெரியவர்கள் ஜஞ்சானில பட்டு ஜஞ்சானிலத்தினால பட்டு நன்றாக நட உன்னாட்டித்த ரெண்டு சப்தம் இருக்கு. அதாவது இவ நட உன்னாட்டித்த அப்படின்றதுக்கு என்னன்னாக்க பட்டுவான சாமர்த்தியமுடைய அர்த்தம். மழையால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காற்றுகள் இருக்கே, அந்த காற்றுகள் வந்து சாமர்த்தியமாக ஒரு கூத்தனாக இருந்து கொண்டு ஆட்டுவிக்கிறது மத்த. ஏன்னா ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருப்பான், அந்த மாஸ்டர் சொல்லி மத்தவெல்லாம் அந்த டான்ஸ் ஆடுவான், டான்ஸ் மாஸ்டர் இருப்பா பாருங்க. அந்த மாதிரி இந்த சாமர்த்தியமுடைய மழைக்காற்று என்ற ஒரு டைரக்டரால் ஆட்டுவிக்கப்பட்ட, அதாவது பேரலைகள், பேரலைகள்ன்றதே இந்த இடத்துல வந்து வல்லின்ற சப்தத்தினால சொல்ற அந்த வீச்சி வல்லின்னு சொல்றார். ப்ரௌட வீச்சி வல்லி, ப்ரௌட மிக பெரிய அதாவது உயர்ந்த வீச்சி அலைகள், அதுவே ஒரு வள்ளி கொடி. ஏன் கொடின்னு சொன்னா ஸ்திரீகள் ஆடுற மாதிரி இருக்குன்னா ஒரு குண்டாவ தாழ்னா இருக்கும், அதனால வள்ளின்ற சப்தம் எப்பவுமே சாதாரணமா லதா அப்படின்னாக்க அது கிரீப்பர் வந்து மெலிசாதனர். பெண்களும் அதே மாதிரி பிளெக்சிபிளா ஆடக்கூடியவர்கள் இருப்பார்களானதுனால அத வள்ளி ஹல்லீசகம், ஹல்லீசகம் அப்படின்றதுனால அது ஒரு மகளிர் கூத்து அப்படின்னு அர்த்தம். பெண்கள் ஆடும் கூத்து அல்லீசகம் அகலையன் ஏற்படுத்தினார்கள் என்று அர்த்தம். அல்லீசகம் அப்படின்னாக்க அது வந்து ஒரு தாரு கிரீடனம்னு சொல்ற, அதான் ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்டம் மாதிரி. அது ஒத்தரோட ஒத்தர் உபாலம்பம் பண்றது, அதுல பாஷணம் எல்லாம் இருக்கும், அப்படியாக ஆடுற மாதிரி. ஏன்னா அங்கேயும் சவுண்ட் வருது பாருங்க, அந்த சவுண்டுக்காக பரஸ்பரம் பேச்சு பேசிண்டே ஆடுவார். அப்படிப்பட்ட ஒரு கூத்து மாதிரியாக இது இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அந்த பேக்ரவுண்ட அழகா வர்ணிக்கிற. அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கலாம். பரிகம் பிரான், ரொம்ப அழகான ஒரு கற்பனை இது. வந்து நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, அது பாம்பா இல்ல பழுத கயிறா அப்படின்னு சந்தேகம் கிரியேட் பண்ணுவா. அது சந்தேகம் வருது, ஏன்னா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தெரியாது, அந்த தூரம்ன்ற தோஷம் இருக்கிறதுனால கிட்ட வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் அது தூரேந்தே அவன் வந்து சர்ப்போவா ரஜ்ஜுருவா, சர்ப்போவா பூதரனம்பா, சர்ப்போவா அம்புதராவான்னு பாஷைக்காரர் அப்படிலாம் விகல்பம் பண்ற. இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வரக்கூடும். இப்போ அதை நிஜமாக்கி காமிக்கிறதான் இந்த சர்ப்பங்கள்லாம். தான் ரஜ்ஜு மாதிரி அபிநயிச்சு, ஒரு வெறும் கயிறு மாதிரி அபிநயிச்சு, தான் வந்து அந்த சாஸ்திரக்காரெல்லாம் சொல்றாளே ரஜ்ஜு சர்ப்ப பிரம்மம்னுட்டு, கயரா பாம்பான்னுட்டு, நம்ம நிஜமாவே இந்த தடவை கயராயிட்டா என்ன அப்படின்னு நினைச்சு கயரா எடுத்துக்கலாம். அது எப்படின்றத பத்தி இந்த ஸ்லோகத்துல பாரு. பர்ஹம் பிராந்த்வா சிக்குரமுத தேஹே உத்பவந்த்யா பவத்யா பத்தா மந்த க்ஷிதிபதி சுரைஹி பன்னகாஹா சின்னகாத்ரா தக்காலை கோச்சிதமதி ஜுஷா த்ராசதா த்யக்த சேஷ்டா ராஜீவாக்ஷ பிரணய நிபுஷம் ரஜுதாம் அபியனைஷு. என்ன ஸ்லோகம்! பர்ஹம் பிராந்த்வா, பர்ஹம் பிராந்த்வா சிகுரம் உததேஹே உத்பவந்த்யா பவத்யா பத்தாஹ மந்தக்ஷிதி பிரதி சுரைஹி பன்னகாஹ சின்னகாத்ராஹ தற்காலைகோசிதமதி ஜுஷா த்ராசதா தியக்தசேஷ்டா ராஜீவாக்ஷ பிரணயினி பிருஷம் ரஜ்ஜுதாம் அபியனைஷு. கல்கண்டு மாதிரி ஸ்லோகம். சுகர் பேஷண்ட்டுக்கு கூட அது கல்கண்டு இருந்தாலும் அப்படி இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு இருக்கேன். கல்கண்டு மாதிரியே இருக்கு, சுகரை விட்டுட்டு இதை வாசிச்சுட்டு இருக்கேன். பரிஹம் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை, நல்லா பாருங்க, கவனிங்க, நீங்களும் அதே மாதிரி சொல்லணும், ஸ்லோகங்களை அடிக்கடி சொல்லுங்கோ, அதுதான் வந்து விற்பத்திக்கே ஒரு காரணமா இருக்கு. ரொம்ப சொல்லிட்டு போங்கோ, அப்படி எப்படி இப்போ நாலு பேர் பைத்தியம்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஸ்லோகங்களை சொல்லிட்டே இருக்கும். பர்ஹம் பிராந்த்வா சிகுரமுத தேஹேம் உத்பவந்த்யா பவத்யா பத்தா மந்த க்ஷிதி ப்ரதி சுரைஹி பன்னகாஹா ஸ்வின்னகாத்ரா தற்காலை கோச்சிதமதி ஜுஷா த்ராசதஸ்த்யக்த சேஷ்டா ராஜீவாக்ஷ பிரணய நிபுஷம் ரஜுதாம் அபியனைஷு. பாருங்க, ஹே ராஜீவாக்ஷ பிரணயினி அப்படின்னு சம்போதம். ஹே ராஜீவனுடைய, ராஜீவாக்ஷனுடைய, தாமரைக்கண்ணனுடைய அர்த்தம். ராஜீவாக்ஷா, ராஜீவஹான தாமரை, ராஜீவனுடைய, ராஜீவத்தினுடைய, ராஜீவத்தை போன்ற கண்கள் உடையவன், அதாவது தாமரை கண்ணன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பிரணயினி, அவனுடைய விலாவுடுவன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய காதலியே அப்படின்னு சொல்வா. அவனுடைய விலாவுடுவன் அசிஹிம் அன் பிரேயசி அப்படின்னு சொல்வா. ராஜீவாக்ஷ பிரேயசி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பிரணயினின்ற சப்தம் தேவைப்பட்டிருக்கு அவருக்கு, நாலு எழுத்தா வேணும்ன்றதுனால பிரேயசின்னு மூணு எழுத்து. நம்மளுக்கு இந்த இடத்துல நாலு எழுத்து சப்தம் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி இன்னொரு சப்தத்தை தேடி போடணும், அதுதான் சாமர்த்தியம்ன்றது. ராஜீவாக்ஷ பிரேயசின்னா வராது சந்தஸ். சந்தஸோட அவ வந்து எழிஞ்சு போயிட்டதுனால அவளுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த பதம் தான் அங்கிருந்து ஓடி வந்து அவ மைண்ட்ல வந்து உட்காந்து, கம்ப்யூட்டர் விட வேகமா வந்து உட்காந்து வெளில வந்துடும் அந்த சப்தம், வந்துடும் வேண்டிய சப்தம் தான் பிக்ஸ் ஆகும். அப்படியே எடுத்து பிக்ஸ் பண்றா பாருங்க, இந்த வேகமா பிக்ஸ் பண்றா பாருங்கோ, சாமர்த்தியமுடையவா அந்த அதெல்லாம் தனித்தனியா தனித்தனியா டிஸ்மேண்டல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பொம்மையை அழகா அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறா பாருங்க. அந்த மாதிரியா இந்த ஸ்லோகங்களுக்கு இந்தந்த இடத்துல இவ்வளவு இவ்வளவு எழுத்துதான் இருக்கு, அந்தந்த எழுத்துக்கு ஏத்த மாதிரி அதை தான் கொண்டு வந்து வைக்கணும். ரொம்ப அது சாமர்த்தியம்ன்றது அதுதான். அந்த சந்தஸோட இழைஞ்சு போயிடணும். அந்தந்த சந்தஸை நம்ம தெரிஞ்சுட்டு, இது மந்தாக்ராந்தாவா, சரி மந்தாக்ராந்தானா, இப்படிதான் இருக்கும். மந்தாக்ராந்தாவை நிறைய ஸ்லோகம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பார்த்து மைண்டுக்குள்ள இந்த இடத்துல இந்த எழுத்தனை எழுத்து வேணும், இந்த இடத்துல இத்தனை எழுத்து வேணும், அது குறியிலா இருக்கணும், இது நெடிலா இருக்கணும், இதுல அதர்வைஸ் உட்காந்துட்டு சப்தத்தை தேடினா ஒருத்தருக்கும் ஒரு ஸ்லோகமே, ஒரு ஸ்லோகம் எழுத முடியாது. சந்தஸை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்தம் எழுதுறேன்னா சொல்ல முடியாது. வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சவன் சம்ஸ்கிருதமே பேச மாட்டான். நிறைய பேர் வியாக்கரண சாஸ்திரம் ரொம்ப நல்லா வரும், ஆனா சம்ஸ்கிருதம் பேசலன்னா பேச மாட்டான். அதெல்லாம் அது ஒரு தனி, அது காவியம் எழுதுறதுன்றது தனி ஞானம். அது எழுதுறாரு இவர் ராஜீவாக்ஷ பிரணயினி, ராஜீவாக்ஷன் தாமரைக்கண்ணனுடைய பிரணயினி, இத காதலி உததேஹே, அதுதான் சம்போதனம். உததேஹே உததிஹி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உததினா சமுத்திரம். உததேஹேன்றது ஹரேஹே மாதிரி ஷஷ்டி விபக்தி. உததேஹே சமுத்திரத்தில் பஞ்சமி விபக்தி. இந்த இடத்துல உததேஹே பஞ்சமி, ஃப்ரம் இந்த சமுத்திரம் அர்த்தம். ஃப்ரம்னு வந்தாலே பஞ்சமி தான். உததேகே சமுத்பவந்தியாக உத்பவந்தியாக உண்டாருகிற, அதிலிருந்து அவதரிக்கின்ற பவத்யாக உன்னுடைய சிகுரம். சிகுரம்னா அழகான அந்த கேச பாசம், நீள இருக்கிற அந்த கேச பாசத்தை பருகம் பிராந்த்வா, இது ஒரு மயில் தொகை என்றதாக நினைத்து கொண்டதாம். யாரு அந்த அங்க இருக்கிற அந்த வாசுக்கின்ற அந்த சர்ப்பமானது, அதன மயில் தொகையாக பிராந்த்வா, பிரமம், பிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு தானே பயந்துண்டு, தானே ஒரு பிரமத்தை ஏற்படுத்தின்றது. அப்புறம் அதனால என்னாச்சு, மந்தக்ஷி திபிருத்தி சுரைஹி பத்தாகா பன்னகாகா. மந்தக்ஷி திபிருத்தி என்கிற அந்த அந்த பர்வதத்தில், மந்திர பர்வதத்தில் சுரைஹி பத்தா தேவர்களால் கட்டப்பட்ட அந்த பன்னகாகா பாம்புகள், உண்ணா கட்டினர் நிறைய கட்டினர் பன்னகாகா பாம்புகள். எப்படி ஸ்வின்னகாத்ரா, பயத்தினால வியர்வை வந்துதான். பன்னகாகன்றே ரெண்டு நா இருக்கு அந்த சப்தத்துல, உடனே போடுறாரு பாருங்க ஸ்வின்ன அப்படின்னு. ஸ்வின்னா ஸ்வேதம் வந்திருக்குன்னு அர்த்தம், நிறைய அதுக்கு வந்து வேர்த்து போறதுன்னு அர்த்தம். சமுதிரத்துல வேர்த்து போனா எங்கேன்னு தெரிய போறது, உள்ள பால் பார்க்கடல் உள்ள வேர்த்தா தெரியுமா அதுக்கு, மீன் அழுதா தெரியுமா அப்படின்வா. மீன் அழுதுதுன்னா அழுதுறதா அழறதா சிரிக்கிறதானா, எப்பவும் சிரிச்சுட்டே இருக்குதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அது அழறது தெரியவே தெரியாது. கண்ணில தண்ணீர்ல உள்ள போய் அழுதாக்கா கண்ணீர் என்ன மதிப்பு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி பன்னகாக சின்ன காத்திராகன்றது அங்க இருக்கிற அந்த பாம்புகள்லாம் இருக்கு. அதுல மந்தக்ஷிதி பிருத்தி, மந்தக்ஷிதி பிருத்தி அப்படின்னு சப்தமி விபக்தி, ஷிதி பிருத்த சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி, ஷிதி பிருத்தி. அதில் அதாவது மத்தாகிற மந்திர பர்வதத்தில் சுரைஹி பத்தாகா தேவர்களால் கட்டப்பட்ட பன்னகாகா பாம்புகள் சின்ன காத்திராகா வேர்வையுடைய வேர்வையுடன் கூடிய சரீரத்தை உடையவைகளாய் சின்ன காத்திராக தற்காலை கோச்சிதமத்தியூஷா என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவோ மயில், மயில் வந்து பாம்ப சாற்றுமே அந்த பயத்துல பின்னாடியில இருந்து பாக்குறது. அந்த பின்னாடி கேச பாசம் தான் நல்லா பெருசா தெரியுது, அதை பார்த்தா மயில் தொகைன்னு நினைச்சுன்றது. தற்காலை கோச்சிதமத்தியூஷா அந்த சமயோச்சிதமான ஒரு புத்தி பண்ணி அந்த சமயத்துல தற்காலமா ஏற்பட்ட ஒரு உச்சிதமான மதி புத்தியை உடையவைகளான அந்த பாம்புகள் திராசத்தகா பயத்தினாலே செத்த சேஷ்டா ஒரு சேஷ்டையும் இல்லாமல் ஒரு அசைவு கூட இல்லாமல் பிருஷம் நன்றாகவே, அதுவும் நடிக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் நிறையவே நடிக்கும். பிருஷம் ரஜ்ஜுதாம் அப்யனைஷு, ரஜ்ஜுதாம் அதாவது கயிறாக இருக்கும் தன்மையை அப்யனைஷு அபிநயித்து காட்டின, அதாவது பிருஷம் அப்யனைஷு. அதுனா சில பேர் என்ன ஓவர் ஆக்டிங் பண்றதுன்னு பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே படுத்துட்டு எல்லாம் ஓவர் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அதை வர்ணிக்கிறார். அதான் என்னன்னா இதுல சொல்ல வேண்டிய தாத்பரியம், அவளுடைய கேச பாசம் மயில் தொகை மாதிரி ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக அதை டைரக்டா சொன்னா நல்லா இருக்காது. அந்த சமயத்துல அங்க பாம்பு இருக்கு, அந்த சமயத்துல மயில் தொகை இருக்கு, அதை பார்த்து அது பயப்படும். ஆல்ரெடி இன் டயர்டு, ஆல்ரெடி டயர்டு, அது வேற பயம். அந்த பயத்தினால என்ன பண்ணிட்டா, ஹா இதுக்கு மேல என்ன என்ன அடுத்தது என்ன வரப்போறதோன்ற பயத்தினால அப்படியே ஒரு மூச்சை அடைஞ்ச மாதிரி ஒரு அபிநயத்தை ரொம்ப நன்னா பிடிச்சது, ஓவர் ஆக்ட் பண்ணி பண்ணிச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு அழகான விஷயத்த சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் வாசிக்கிச்சுதான் கற்பனை சக்தியானது வளர்றது. பருகம் பிராந்த்வா சிக்குரம், சிக்குரம்னா அவளுடைய கேசபாசம். உததேஹே உத்பவந்த்யா பவத்யாஹ, சமுத்திரத்திலேந்து வெளிவருகிற உத்பவந்த்யா பவத்யாஹ பருகம் சிக்குரம், பருகம் பிராந்த்வா பருகம் என்று நினைத்து, அதாவது மயில் தோகை என்று நினைத்து, பத்தாஹா மந்தக்ஷிதிபிருத்தி சுரைஹி, மந்தக்ஷிதிபிருத்தி அந்த பர்வதத்தில் மத்தாக அமைந்த பர்வதத்தில் சுரைஹி தேவர்களால் பத்தாகா கட்டப்பட்டவைகளான பன்னகாகா சின்னகாத்ராகா பன்னகாகா வேர்வையுடன் கூடிய காத்திரத்தை சரீரத்தை உடைய பன்னகாகா பாம்புகள் தக்காலை கோச்சிதமதி ஜுஷஹா, சுட்டு ஜுஷவ் ஜுஷஹா அப்படின்னு சப்தம். பன்னகாகான்றதுக்கு விசேஷம் அதுல தற்காலை கோச்சிதமதி ஜுஷஹா, அந்த சமயத்துக்கு ஏத்த ஒரு யோஜனைய புத்திய பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அப்படியே சேஷ்டையை விட்டுடலாம். நம்ம எந்த அசைவு இருந்தா தானே எல்லாரும் நம்மள அசைவே இருக்க கூடாது, ஏற்கனவே செத்து போச்சுடான் அந்த மயில் போயிடணும். பயத்தினால் தெக்த சேஷ்டாக விடப்பட்ட சேஷ்டையை உடைய அதாவது அசைவுகளை உடையவைகளான அந்த பாம்புகள் ஹே ராஜீவாக்ஷ பிரணயினி புருஷம் ரஜ்ஜுதாம பினேஷு, ரொம்ப ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி தான் ரஜ்ஜுவாக இருக்கும் தன்மை அதாவது ஒரு கயராக இருக்கும் தன்மையை அபிநயித்து காட்டின. அப்யனைஷு பகுவசனம் அபி அனைஷு அபியனைஷு. அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்க எத்தனை ஆச்சு இன்னைக்கு, 10, 11, 12 மூணு தான் ஆச்சு, இன்னொன்னு பண்ணிட்டா சரியாச்சு. ஆலோக்கிய தத்ர பவதீம் அவதி, அடுத்த ஸ்லோகம் என்ன, 12, 10, 12, 12 ஆலோக்கிய தத்ர பவதீம் அவதீர்ண ரூபாம் பிருஷ்டா முதா சுமனசஹா சுமன பிரதானைஹி பிண்டீபவத்திரகிளம்பயோதேம் திண்டீரகண்டனிவகை சமமாப்ளவந்த. மறுபடியும் வாசிக்கிறேன். அவதீர்ண ரூபாம் பிருஷ்டா முதா சுமனசஹா சுமன பிரதானை பிண்டீ பவத்தி அகிலாம்ப பய பயோதே திண்டீர கண்ட நிவகை சமமாப்ளவந்த ஆலோக்கிய தத்ர பவதீம் அவதீர்ண ரூபாம் பிருஷ்டாக முதா சுமனசா சுமன பிரதானை பிண்டீ பவத்திஹி அகிலாம்ப பய பயோதே திண்டீர கண்ட நிவகை சமம் ஆப்ளவந்த என்று பதச்சேதம். தத்ர அதாவது மறுபடியும் ஒரு தடவை பதச்சேதம் பண்றேன். ஆலோக்கிய ஆன்ற உபசர்க்கம் வந்திருக்கிறதுனால அக்கியான்ற லியப்ரத்தியம் வந்திருக்கு. ஆலோக்கிய இல்லைன்னா லோகயித்வான் தான் வரும். ஆலோக்கிய தத்ர பவதீம் தத்ர பவத்தினா பெருமை, அதாவது ஒரு கௌரவமா சொல்ல அப்படிப்பட்ட உன்னுடைய அர்த்தம். அவதீர்ண ரூபாம் தத்ர பவதீம் ஆலோக்கிய அப்படின்னு அன்வயம் பண்ணிக்கணும். பிருஷ்டாக முதா சுமனசா சுமன பிரதானைகி தேவதைகள் அங்கேருந்து புஷ்பவருஷ்டியை பொழிந்தாள். சுமன பிரதானைகி பிருஷ்டா முதா சந்தோஷத்தினால் பிருஷ்டாக பெய்யப்பட்ட சுமனசா புஷ்பங்கள் பிண்டி பவத்தி அகிலாம்ப பய பயோதே பிண்டி பவத்திஹி அகிலாம்ப பய பயோதேகே திண்டீர கண்ட நிவகைஹி சமம் ஆப்ளவந்த. மறுபடியும் சொல்றேன், அர்த்தம் மறுபடியும் ஒழுங்கா சொல்றேன். இப்ப என்ன நான் வந்து பதச்சேதம் பண்றேன்னு ஆரம்பிச்சு நடுவில் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டேன். அகிலாம்ப ஹே ஜெகன் மாதாவே அகிலானாம் ஜெகதாம் அம்ப அகிலாம்ப அப்படின்னு அர்த்தம். அகில அகில அகில ஜெகதம்ப அப்படின்னு சொன்ன அர்த்தம் அதான் அகிலாம்பன்னு அர்த்தம். அகிலாம்ப மத்திய பத லோபி சமாசம் வச்சுன்னா அகிலசி அம்ப அகிலாம்பன் சாதாரணமா சொன்னாலும் போறும். அகில ஜெகதம்பன்னு அர்த்தம் சொன்னாலும் போறும். அவதீர்ண ரூபாம் அவதரித்த அப்பொழுதே அவதரித்த வடிவை கொண்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு அர்த்தம். அவதீர்ண ரூபாம் தத்ர பவதீம் அப்படிப்பட்ட மதிப்புக்குரிய உன்னை ஆலோக்கிய பார்த்து சுமன பிரதானைகி அதாவது தேவர்களுடைய முக்கியமான தேவதைகள் சுமன பிரதானைகி சுமனசாம் பிரதானாக சுமன பிரதானாக சுமனசாம் தேவானாம் மத்தியே பிரதானாக ரொம்ப முக்கியமானவர்கள் அவர்களால் முதா ரொம்ப சந்தோஷத்தோட சந்தோஷம் என்னன்னு அர்த்தம் முதான்றதுக்கு முதா சந்தோஷேன ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியோட பிருஷ்டாக அங்கிருந்து பொழியப்பட்டவைகளான சுமனசகா அந்த மலர்கள் ரெண்டு தடவை சுமனகான்ற சப்தத்தை யூஸ் பண்ணிருக்கேன். சுமனாக சுமனசோ சுமனசகா சுமனாக சுமன பிரதானின்னு சுமனகான அவளுக்கும் பேரு சுமனகான்னு சுமனசகான்ற சப்தத்துக்கு மலர்கள்னு ஒரு சுமனாக சுமனசோ சுமனச அது புஷ்பத்துக்கும் பேரு அதனால சுமனசகா பயப்பயோதேகே அந்த பார்க்கடலினுடைய பிண்டி பவத்தி திட்டு திட்டாக அங்கங்க அந்த நுரைகள்லாம் இருக்கே அது எப்படி கனிஷ்டமாக அது ஐ ஒரு சர்க்கரா கண்டம் மாதிரி அதாவது கல்கண்டு மாதிரி அங்கங்க டிண்டீர கண்ட நிவாகி சமம் அதோட சேர்ந்து இந்த புஷ்பங்கள்லாமும் சேர்ந்து முதந்துன்றது. ஆல்ரெடி சமுத்திரத்துல கடையற சமயத்துல அதுவும் கெட்டி கெட்டியா வர அந்த நுரைகள் அங்க இருக்கு அந்த நுரைகளோட இந்த புஷ்பங்கள்லாம் சேர்ந்து ஒரே கலரா போயிட்டு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சமமாப்ளவந்த அந்த திண்டி பிண்டி பவத்பிஹி திண்டீர கண்ட நிவகைஹி திண்டீரம்னா நுரை திண்டீர கண்டம்னா அதனுடைய கட்டி அதனுடைய நிவகம்னா கூட்டம் அதாவது திண்டீர கண்ட நிவகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நுரையினுடைய கட்டியாகிற கும்பல்கள் நுரை கட்டியினுடைய கும்பல்களோட கூட சமம் நிவகைஹி சமம் அவைகளுடன் கூட சமம்ன்றது இந்த இடத்துல அவ்வியம் ஆப்ளவந்த மிதந்தன அர்த்தம் அந்த நுரை துண்டுகளோட இதுவும் சேர்ந்து மிதந்தது வித்தியாசம் இல்லாம மிதந்தது அப்படின்னு இதுவும் நிறைய புஷ்பங்கள் அங்கேயும் நிறைய நுரைகள் எல்லாம் சேர்ந்து மிதந்துன்றது கஷீரசமுத்திரத்துல அப்படின்னு அன்று நம்ம பார்க்கல பார்த்த மாதிரி சுவாமி சாதிக்கிறார். அவருக்கு அந்த சாட்சாத்காரமானது ஏற்படுறது லக்ஷ்மி அந்த விஷயத்தெல்லாம் அவதரிக்கிச்ச எப்படி தெரியுமா இருந்தது அப்படின்னு காதோட ரகசியமா சொல்ல அந்த ஸ்லோகத்தை சுவாமி அப்படியே ஸ்லோகமா பண்ண தாயார் அனுகிரகிக்க ஸ்லோகம் பண்ண தாயார் அனுகிரகிக்க ஸ்லோகம் பண்ண இப்படியே எல்லா தாட்ஸும் வந்திருக்கு அப்படின்றதாக தெரியுது. லக்ஷ்மியினுடைய கிருப்பையினால் அவதரிச்சுக்கிறோம். ஆலோக்கிய தத்ர பவதீம் அவதீர்ண ரூபா இப்படியான ராமாயணத்துல எல்லாம் உனக்கு யதாவத் சம்பிரகாஷ் அப்படியே இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும்ன்றதாக அனுகிரகம் பண்ணாரோ நாரதர் அந்த வால்மீகிக்கு அவர் அதே மாதிரி ஸ்லோகங்களை எழுதினாரோ எல்லாமே பிரத்யட்சமா தெரிஞ்சதோ அந்த மாதிரியாக லக்ஷ்மி சாஸ்திரத்துல இப்ப அவருக்கு கவிக்கு எல்லா விஷயத்தையும் தாயாரே ஸ்பஷ்டமாக்கிட்டா அப்படின்றதாக தெரியுது. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வர்ணனை வந்து சாதாரணமா கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இந்த ஸ்லோகத்தோட அப்படியே நிறுத்திக்கிறேன். ஆலோக்கிய தத்ர பவதீம் அவதீர்ண ரூபாம் விருஷ்டா முதா சுமனசஹா சுமன பிரதானை பிண்டீபவத்தி அகிலாம்ப பய பயோதேகே திண்டீர கண்ட நிவகை சமமாப்ளவந்த அகிலாம்ப அவதீர்ண ரூபாம் தத்ர பவதீம் ஆலோக்கிய சுமன பிரதானை முதா சந்தோஷேன விருஷ்டாக சுமனசஹா பொழியப்பட்ட அந்த புஷ்பங்கள் பயப்பயோதேகே பிண்டி பவத்திஹி பயப்பயோதியில அந்த பார்க்கடலினுடைய பயப்பயோதேகே ஷஷ்டி பக்தி திண்டி பிண்டி பவத்திஹி அங்க கெட்டி கெட்டியாக ஆயிருக்கு திட்டு திட்டா இருக்கிற டிண்டீர கண்ட நிவகைஹி அந்த நுரையினுடைய ஒரு கட்டியாகிற ஒரு கும்பலுடன் கூட ஆப்பிளவந்த இந்த மலர்களும் ஆப்பிளவந்த மிதந்தன மலர்களும் மிதந்தன அந்த நுரைகளும் மிதந்தன அப்படின்றதாக அர்த்தம். அவ்வளவு அழகா இருந்தது அந்த இடம். ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அது அந்த இடம் அப்படித்தானே இருக்கும். அதனால உடனே விஷ்ணுடைய கல்யாணமும் ஆயிடுத்து, திருக்கல்யாண மகோத்சவமும் ஆச்சு, இன்னும் நிறைய புஷ்பங்கள்லாம் பொழியிறா, அது அற்புதமா இருக்கு. அப்படி இது வந்து அவதார மகோத்சவம் மட்டும் இது வர்ணனத்தினால இந்த அவதாரத்தை வண்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னும் திருக்கல்யாண மகோத்சவம் ஆனாட்டு இன்னும் சமுத்திரம் எப்படி இருக்கும்னு பாக்கணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.